பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காலத்தின் தேவை என்ற அடிப்படையில் ஒரு முக்கியமான குறிப்பை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கின்றோம். இந்த ஓரிரு நாட்களிலேயும் எங்களுடைய அதாவது சமூக வலைத்தளங்களில், அதாவது சோசியல் மீடியாவில் எல்லாம் இந்த நாட்டிலே நாங்கள் அதாவது பள்ளின மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே பள்ளின மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது இஸ்லாமிய ஒரு நாடாக இருந்தாலும் தொழில் நிமித்தம் பல மாற்று மதத்தவர்கள் இந்த நாட்டிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய தொழிலுக்காக வந்தே குடும்பமாக தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கே அரசாங்கம் முழுமையான அனுமதியையும் அவர்களுடைய சுதந்திரங்களையும் அவர்களுக்கு மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளே அவர்களுக்கு செயல்படுவதற்கான எல்லா அவகாசங்களையும் இந்த நாடு வழங்கியிருக்கின்றது. அதில் எந்த தடையும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே சொல்கிறேன், எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் சில வரையறைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அந்த வரம்புகளை நாங்கள் மீறும் பட்சத்திலே எங்களுடைய அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை, எங்களுடைய ஈமானை அது பாதிக்கக்கூடியதாக மாறிவிடும். அந்த அடிப்படையில் ஓரிரு நாட்களாக நாங்கள் இந்த சோசியல் மீடியாவிலே மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய பண்டிகை காலம், இந்த ஏப்ரல் மாதம் 13-14 தினங்கள் அவர்களுடைய பண்டிகை காலம், பௌத்த இந்து மக்களுடைய பண்டிகை காலமாக இருப்பதனால் அவர்கள் சில விழாக்களையும் களியாட்டங்களையும் கூத்தாட்டங்களையும் ஏற்பாடு செய்கின்றார்கள். அதற்கு எங்களுடைய சமுதாயத்திலே சிலர்கள் துணை போய் மாத்திரமின்றி தான் மாத்திரம் அதிலே பங்கெடுக்காமல் மற்ற மக்களையும் கூட்டாக அழைத்து சென்று அந்த பாவத்திலே அவர்களையும் பங்கேற்பதற்கான ஒரு முயற்சியை சிலர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். இந்த விடயத்திலே ஒரு மிகவும் நுணுக்கமான சில விடயங்களை நாங்கள் சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் சில ஆடியோ கிளிப்களை போட்டோம், சில வீடியோ கிளிப்புகளை, நிறைய பயான்களை எல்லாம் பேசியும் ஏற்கனவே பேசப்பட்ட பயான்களையும் அந்த குரூப்புகளிலே நாங்கள் போட்டு மக்களுக்கு இதை பற்றிய இதனுடைய பாரதூரத்தை இதனுடைய விளைவை பற்றி நாங்கள் விளக்கினோம். ஆனாலும் இந்த சமயத்திலும் அதை நாங்கள் சொல்லியாக வேண்டும் என்று சொன்னால், அந்த நிகழ்வு இப்பொழுது நடந்தேறி கொண்டு இருக்கின்றது. இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சிலர் விவரம் அறியாதன் காரணமாக அதிலே ஒரு பகுதியிலாவது பங்கேற்கலாம் என்ற நிலையில இருந்து விடலாம். ஆகவே இதிலே உலமாக்கள் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் அடிப்படையில் இஸ்லாத்திலே இரண்டு பகுதி இருக்கின்றது. நன்மையே நாங்களே வினோம். இப்பொழுது சொன்னதெல்லாம் நன்மையை பற்றித்தான். அதே போன்று தீன்மை என்று வந்துவிட்டால் தீன்மையே தடுக்கவும் வேண்டும். இதுதான் மூமிங்களுடைய பண்பு. மூமினான ஆண்களும் பெண்களும் எப்படிப்பட்டவர்கள், அவுலியா உபாப், அவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி ஒத்தாசை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், நேசர்களாக இருப்பார்கள். நன்மையை ஏவுவார்கள், தீன்மையை தடுப்பார்கள். நன்மையை ஏவுவது மாத்திரமல்ல மார்க்கம் சொற்களே, தீன்மையை கண்டால் அதை முறையாக தடுப்பதும் மார்க்கத்திலே மிக பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த விடயத்திலே இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் சொற்களே. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷரஅத்தன் வ மின்ஹாஜா, அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுக்கென ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு விதிமுறையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த விடயத்தை பற்றி தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், ஒவ்வொரு சமுதாயமும் அவர்களுடைய மத கலாச்சாரங்கள், அவர்களுடைய மத கொண்டாட்டங்கள், விழாக்கள் என்று தனித்தனியாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த விடயத்திலே ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் தனக்கென ஒரு தனித்துவம் இருக்கின்றது. இஸ்லாமியனுக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. எங்களுடைய விழாக்களை மார்க்கம் வரை வரம்பு போட்டு கீறி காட்டி இருக்கின்றது. உங்களுக்கு இரண்டு பெருநாட்கள் தான் இருக்கின்றது, அதுதான் யோமுல் ஃபித்ர் வ யோமுல் அபஹா, ஹஜ் பெருநாளுடைய தினம், அதே போன்று நோன்பு பெருநாளுடைய தினம். இந்த இரண்டு பெருநாட்களிலும் மார்க்கம் சில சமயத்தில் ஏனைய காலங்களில் எங்களுக்கு தடை செய்த விடயங்களை கூட அனுமதித்திருக்கின்றது. உதாரணத்துக்கு என்ன செய்ய முடியாது, இந்த தஃப்பு அடிக்கிறது, ரப்பான் குட்டி விளையாடுவது என்பது மார்க்கத்தில் எல்லா சமயத்திலும் அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஆனால் பெருநாள் தினங்களிலே அதற்கான அனுமதியை மார்க்கம் வழங்கியிருக்கின்றது. பெருநாள் தினத்திலே அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அந்த பெருநாள் தினத்துடைய சந்தோஷத்தை நாங்கள் வெளிக்காட்டுவதற்காக வேண்டி ஆரம்பமாக தக்பீர் சொல்லி அந்த தொழுகையிலே நாங்கள் அதாவது கலந்து கொள்ளுகின்றோம். அப்படியாக பெருநாளுடைய தொழுகைக்கு ஒரு மனிதன் வருகின்றான். அதே பெருநாளுடைய தினம் வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தால் அவனுக்கு ஜும்மாவுக்கு வர தேவையில்லை. ஜும்மாவில் இருந்து அவனுக்கு சலுகை வழங்கப்படுகின்றது. ஆகவே அங்கே பெருநாள் தொழுகைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்களுடைய பெருநாளிலே தனித்துவங்கள், தனிமையான விடயங்கள் இருக்கின்றது. சில கலாச்சாரங்கள் இருக்கின்றது. இந்த கலாச்சாரங்களிலே சென்று எங்களுக்கு பங்கெடுக்கலாம் என்று கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாதவர்களே, நிச்சயமாகவே முடியாது. இது மார்க்கத்துடைய தெளிவான சட்டமாக இருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலே இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசன தொடரை படித்து பாருங்கள். ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹுடைய பிரத்யேகமான அடியார்கள் என்று அவர்களுடைய தன்மைகளை அடுக்கி அடுக்கி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு வந்து சொல்லுகின்றான். அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், லாயஷ் ஹதூன ஜூர், அவர்கள் ஜூரை ஜூரிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். அதற்கு இரண்டு விதமான விளக்கம் தஸ்வீரில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து அவர்கள் பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார்கள். இரண்டாவது விளக்கம், மாற்று மதத்தவர்களுடைய காபிர்களுடைய விழாக்களிலே அவர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், தஸ்தீர்லே அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் போன்ற முக்கியமான தஸ்தீர் கலையிலே அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் மாற்று மதத்தவர்களுடைய இதிலே பங்கெடுக்க மாட்டார்கள், விழாக்கள்லே கொண்டாட்டங்களிலே பங்கெடுக்க மாட்டார்கள். ஆகவே சோர்களே, நாங்கள் நாட்டில் அண்மை காலமாக நடந்தேறிய சில அசம்பாவிதங்களின் காரணமாக, சில மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அதிகபட்சமான பலவீனத்தின் காரணமாக, இது ஈமானுடைய குறை என்று தான் சொல்ல வேண்டும், மாற்று மதத்தவர்களுடன் பெருங்குடி மக்களுடன் நாங்கள் சகவாழ்வு அவர்களுடன் ஒத்துப்போக வேண்டும் என்ற காரணத்தினால் என்ன செய்கின்றார்கள், மார்க்கத்திலே அதிலே கரைந்து போய் விடுகின்றார்கள். அதுல ஒத்து போறதல்ல, அவங்களோட போய் இரண்டர கலந்து எங்களுடைய தனித்துவத்தை இழந்து, எங்களுடைய ஈமானை இழந்து, மார்க்கத்துடைய பற்றை இழந்து மிகவுமே மோசமான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். இது மிகவுமே பயங்கரமான ஒரு நகர்வாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எங்களுடைய ஆள் மனதிலே ஆணித்தரமாக உறுதியாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சொற்களே, என்னென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், இப்படியான நிலையில் கூட தன்னுடைய சமுதாய மக்கள் வாழ வேண்டிய நிர்பந்த சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதற்காக வேண்டி அவர்களுடன் எந்தெந்த நிலையில் எங்களுக்கு வாழ்வதற்கு அனுமதி இருக்கின்றது. குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது, உங்களுடைய ஊர்களில் இருந்து உங்களை விரட்டாதவர்கள், அதேபோன்று உங்களுடைய மார்க்க விடயத்திலே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதவர்களுடன் நீங்கள் நேர்மையான முறையில் நீதமான முறையில் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் எந்த தடையும் கொடுக்கவில்லை. அவர்களுடன் நேர்மையாக நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. எங்களிலே சில மக்கள் இருக்கின்றார்கள், காவிர்களுடைய சொத்துனா அது ஹலால், அவனுடைய செக்கை பம்ப் பண்றதுன்னா அது ஹலால், அவனை சீட் பண்றதுன்னா அது ஹலால் என்று வழங்கி வச்சிருக்கிறாங்க. இல்லை சோர்களே, அந்த முறைகளிலே தான் இஸ்லாத்துடைய நேர்மையை காட்ட வேண்டும், அந்த வழிகளிலே தான் அவர்களுக்கு எங்களுடைய பண்பாட்டை காட்ட வேண்டும். அதை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவனோட பிசினஸ்ல சீட் பண்ணி, அவனுடைய சொத்தை சூறையாடி, அவனோட அநியாயமான முறையில் நடந்து கொண்டு, அவனுடைய வைபவம் விழாக்கலந்து வந்து விட்டால் அதிலே போய் கலந்து கொண்டு நாங்க என்ன சொல்றது, நாங்க உங்களோட தான் இருக்கிறோம் என்று சொல்லி காட்டிவிட்டு வர்றதா? இது இவ்வளவு பெரிய மடத்தனர் சொற்களே, இது ஈமான்ல இருக்கக்கூடிய குறையை எடுத்து காட்டுகின்றதா இல்லையா? நபியர்கள் சொல்லுகின்றார்கள், அன பரி உன் மின் குள்ளி முஸ்லிமின் யுகீமு பைன அபுஹுரில் முஷ்ரிகீன். நபியவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நான் ஒவ்வொரு முஸ்லிமை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுகின்றேன். எப்படிப்பட்ட முஸ்லிம் தெரியுமா? யுகீமு பைன அபுஹுரில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களோட இரண்டர கலந்து வாழக்கூடியவர்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் கிடையாது. எந்த நேரத்திலும் தடம் புரண்டு விடலாம். ஏன், அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அவர்களுடைய ஈமானுக்கு உறுதி கிடையாது, தடம் புரண்டு விடுவார்கள். அந்த நிலை நடந்தது நபியுடைய காலத்திலே. சூரத்து நிசாவுடைய நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நபியுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்களுடைய ஒரு சில வசதிக்காக வேண்டி நபியவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சமயத்திலே அவர்கள் ஹிஜ்ரத் செல்லவில்லை, அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன செய்யவில்லை, அவர்கள் ஹிஜ்ரத் செய்யவில்லை. இந்த நேரத்திலே பத்ருடைய யுத்தம் வருகின்றது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ظாலிமி அன்ஃபுஸஹும், தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்ட நேரத்திலே மலக்குமார்கள் எந்த மக்களுடைய ஈமானை, அதாவது எந்த மக்களுடைய ரூஹ்களை உயிர்களை கைப்பற்றினானோ அந்த மக்கள் மரண தருணம் வருகின்றது. அந்த நேரத்திலே காலு ஃபீம குந்தும், எங்கு இருந்தீர்கள் நீங்கள், அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள் அவர்களிடத்திலே ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே எங்கே இருந்தீர்கள். காலு குன்னா முஸ்தபஃபீன ஃபில் அர்த், பூமியிலே நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தோம், எங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு வசதி ஏற்படவில்லை, எங்களுக்கு வசதி இல்லை என்று பொய் சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், காலு அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஅதன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய இந்த பூமி எவ்வளவு விசாலமானதாக இருந்தது, நீங்கள் ஏன் மக்காவிலே இருந்தீர்கள், அந்த காவிர்களுடன் இரண்டர கலந்து உங்களுடைய ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படும் அளவுக்கு நீங்கள் இருந்தீர்கள் என்ற இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் நபியுடன் மக்காவுலே, நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகின்றார்கள், ஹிஜ்ரத் செல்லக்கூடிய நேரத்திலே இவர்கள் ஒரு சில நலன்களை கருதி அவர்களுடைய சுயநலனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செல்லாமல் மக்காவிலே இருந்து விடுகின்றார்கள். பத்ருடைய யுத்தம் வருகின்றது. இப்பொழுது காவிர்கள் நபி அவர்களையும் இஸ்லாத்தையும் ஈமானையும் எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி பெரும் கூட்டத்தை மக்காவிலே இருந்து வெளியேற்றி செல்லுகின்றார்கள். இந்த நேரத்திலே இப்படி பலவீனர்களாக இருந்த மக்களையும் வலுக்கட்டாயப்படுத்தி காவிர்களுடைய அணியிலே சேர்த்து வெளியேறி செல்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள், பத்ருடைய யுத்தத்திலே முஸ்லிம்களுடைய கரங்களினால் கொலை செய்யப்படுகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மக்களுடைய விடயத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், பத்ருடைய யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டவர்களே ஒரு சில விரல் பட்டு எண்ணக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அவர்கள். ஆனால் காவிர்களினால் வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டு யுத்தத்துக்காக வேண்டி அழைத்து செல்லப்படுகின்றார்கள் முஸ்லிம்களை எதிர்த்து போரிடுவதற்காக. இப்படி ஒரு நிலை வரும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே இந்த மக்களை பற்றி அவர்களுடைய ரூஹு எடுக்கப்படும் பிரியும் தருணத்திலே மலக்குமார்கள் கேட்பார்கள், காலு ஃபீம குன்தும், எங்கே இருந்தீர்கள், எங்கே இருந்தீர்கள். அந்த சாக்கு போக்குகள் எதுவுமே சமாளிப்புகள் எதுவுமே அங்கே செல்லுபடியாக மாட்டாது. காலு குன்னா முஸ்தபஃபீனல் அர்த், இதைத்தான் சொல்லுகின்றோம். நாங்கள் சிறுபான்மையாக இருக்கின்றோம், நாங்கள் கொஞ்சம் பேர்களாக இருக்கின்றோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர்களோட கலந்துதான் இருக்க வேண்டும். கலந்திருப்பதற்கான வழிவகைகள் ஏராளம் இருக்கின்ற சொற்களே, கலந்து அவர்களுடன் ஒத்துப்போவதற்கான வழிவகைகள் ஏராளம் ஏராளமாக இருக்கின்றது. இந்த விடயத்திலே மத சார்ந்த அவர்களுடைய மார்க்கம் சார்ந்த விடயங்கள் எங்களுக்கு பங்கெடுக்கலாமா? நபியவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். அங்கே மதீனாவுடைய இருந்தவர்கள் வருடத்திலே இரண்டு நாள் அவர்களுடைய பெருநாட்களாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு அல்லாஹு தாலா இதைவிட சிறந்த இரண்டு நாட்களை இதற்கு பகரமாக கொடுத்திருக்கின்றான். அதுதான் நோன்பு பெருநாளுடைய தினமும் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினமும் என்று நபியவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். அப்ப நபியவர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தார்களா? அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. சோர்களே, அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால். இவர்களை பார்த்து காவிர் என்று சொல்றதை கூட நாவு கூசுகின்றது சிலர்களுக்கு. ஆனா குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், நேரடியாக தான் சொன்னா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபி அவங்களை பார்த்து சொல்லுங்க, யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று சொன்னா அதுல முதல்ல அடங்குறவர் யாரு? நபியோட வீட்டில இருக்கக்கூடிய அபு தாலிப் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறார். எந்த அபு தாலிபுடைய அரவணைப்பில் நபியவர்கள் இருக்கின்றார்களோ அந்த அபு தாலிப் அதில் அடங்குறாரு. நபியுடைய அடுத்த வீடு நெக்ஸ்ட் டோர் யாரு? அபூலஹப் அடங்குகின்றான். இவங்க எல்லாம் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்கள் லிஸ்ட்ல இருந்தாங்க தானே. அப்ப நபி அவங்க கரைந்து போனார்களா? சகவாழ்வை மேற்கொள்ளவில்லையா? நபி அவர்களை எந்த அளவு மதித்தார்கள்? இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எந்த அளவு மதித்தார்கள்? இஸ்லாத்தை சொன்ன காரணத்தினால் எந்த அளவு வெறுத்தார்கள்? எந்த அளவு ஒதுக்கினார்கள்? தப்பல்லக அலிஹாதா ஜமாஸனா, உனக்கு சாபக்கேடு உண்டாகட்டும், இதற்காகத்தான எங்களை அழைத்தா என்று பேசிய அபூலஹபுடைய விடயத்திலே குர்ஆனிய வசனம் இறங்கவில்லையா? தப்பத்தியதா அபிலஹபண்டு. அப்ப இது எல்லாத்தையுமே விட்டு விட்டு ஒதுக்கிவிட்டு மார்க்கத்தில் என்னதான் எங்களுக்கு மிஞ்ச போகின்ற சொல்களே? இப்படி இந்த மக்களுக்கு அதுவும் நாட்டில அல்ல, கேவலம் என்ன, இந்த நாட்டில இங்க இருந்துட்டு இவர்களோட நாங்கள் இந்த அளவு நாங்கள் பணிந்து போக வேண்டும் என்று சொன்னா, இது கேவலம். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் இந்த இரண்டு மதமும் எம்மதமும் சம்மதம் இல்லை என்று அவர்கள் பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா நம்மவர்கள் சொல்றாங்க, இல்ல எல்லாம் சம்மதம் தான், எல்லாமே ஒண்ணுதான், நாங்க ஒண்ணுதான், ஒரே சமூகம் தான் என்று சொல்லி நம்மவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் சரிபட்டு வருமா? அவர்களுக்கு தெரியாதா சிலைகளை, அதாவது நாங்கள் வணங்குவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் சிலர்களிட கேள்வி என்னன்னு கேட்டா, நாங்கள் விளையாட்டில் தானே பங்கெடுக்கிறோம், நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், அது வந்து ட்ரெடிஷனல் விளையாட்டு தானே. இல்லை சவர்களே, அங்கே எஜெண்டா போட்டிருக்கிறாங்க, பால் பொங்க வைக்கிறதா என்ன செய்யறது, அதாவது மூத்தவர்களுக்கு தாய்மார்களுக்கு வெற்றிலை வைத்து அவர்களுக்கு சிரம்பணிவதாம், இப்படியான எல்லாத்தையும் நாங்கள் அங்கே பார்த்து கண்டு கழிச்சதுக்கு பின்னாடி ஒரு விளையாட்டு தேவையா? விளையாடுறதுக்கு வேற நாளையே இல்லை எங்களுக்கு, வேறு அவகாசமே இல்லையா, சந்தர்ப்பமே இல்லையா? ஆகவே சோர்களை, மிக நிதானமாக கவனமாக நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய விடயங்கள், ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய விடயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் சோர்களே, இந்த சிறார்களையும் பெண்களையும் எடுத்துக்கொண்டு அந்த அந்நிய கலாச்சாரத்துடன் அவர்கள் அவர்களுடைய பெருநாள் தினங்களில் எப்படி ஆடை அணிந்திருப்பார்கள் சொல்லுங்க. அவர்களுடைய ஒரு விழா, வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு பெருநாள், அதுல எப்படி எங்களை பெண்கள் ட்ரெஸ் பண்ணுவாங்க? எங்கட பெண்கள் ட்ரெஸ் பண்ணா பெண்கள் ஆண்களை விட்டும் பிரிந்திருப்பார்கள். எங்கட ஃபங்க்ஷன்கள் எப்படி இருப்பாங்க? பெண்கள் அவர்கள் சுதந்திரமாக, அவர்கள் சுதந்திரமாக அவர்களுடைய ஆடைகளோட அவங்க ஃப்ரீடமாக ஒதுங்கி பெண்கள் பகுதியில் இருப்பார்கள். ஆண்கள் அவர்களுடைய பகுதியில் இருந்து அந்த பெருநாளை கொண்டாடுகின்றோம் நாங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லும் முறை. ஆனால் அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றதா? அந்த வரையறை வரம்புகள் எல்லாம் மாற்று மதத்தவர்களுக்கு இருக்கின்றதா? இல்லை சவர்களே, அவர்கள் உலகத்துக்காக வாழக்கூடியவர்கள், எந்த கட்டுக்கோப்பும் எந்த வரையறைகளும் வரம்புகளும் இல்லாதவர்கள். அவர்கள் இரண்டரை கலந்துதான் இருப்பார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாமே சோஷலாக சர்வசாதாரணமாக பழகுவார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்துக்கே நான் பக்குவமாக வளர்த்த என்னுடைய பெண் பிள்ளையை அழைத்து செல்ல வேண்டுமா? தேவைதானா? நான் மூடி மறைத்து வளர்த்த பாதுகாத்த என்னுடைய பெண்களை அந்த இடத்துக்கு சென்று அவர்களுடைய கலாச்சாரத்தினால் இவர்களையும் உந்தப்படுத்தி இவர்களையும் தாக்கி நாளை என்ன செய்வார்கள்? எங்களுக்கு எதிராக பேசுவாங்க, நீங்க தானே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க, பாத்தீங்களா, நீங்க தான் அழைச்சிட்டு போனீங்க, நீங்களே அழைச்சிட்டு போய் நம்மளே என்ன செய்கின்றோம், நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த எதிர்காலத்துக்கு நாங்களே குழிவெட்டுகின்றோம் சொல்கிறே. ஆகவே அந்த சிறுவர்களுடைய உள்ளத்திலே அது பதிந்து விட்டது என்று சொன்னால், அந்த கலாச்சாரங்கள், அந்த அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய உள்ளத்தில் பதிஞ்சிட்டது என்று சொன்னா அதை பெருசுபடுத்த மாட்டார்கள். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல போய் யாராவது அந்த ஆசிரியனுக்கு கீழால சிரம்பணி சொன்னா விழுந்துடும் அந்த புள்ள, சிம்பிளா விழுந்துடும். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல அல்லது ஏதாவது ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன்ல போய் நீங்க சர்டிபிகேட் எடுக்கிற நேரத்தில் காலில் விழுந்துதான் சர்டிபிகேட் எடுக்கணும் சீஃப் கெஸ்ட் சொன்னா காலில் விழுந்துடுமேன். அதை நாங்கள் காட்டி கொடுத்து விட்டோம். நாங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் சொல்களே, அல்லாஹுடைய எவ்வளவு பெரிய ஒரு நேமத்தாக இருக்கின்றது. அந்த காட்சிகளை காணாமல் எங்களுடைய பிள்ளைகளை சிறார்களை இந்த நாட்டிலே வளர்ப்பதற்கு அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அவகாசம் தரவில்லையா? நாட்டில் இருந்தா இதெல்லாமே நாங்கள் கண்டு கழிக்கின்றோமே. அப்படி இல்லாம பாதுகாப்பான ஒரு சூழலை கொடுத்ததற்கு பிற்பாடும் அந்த அசிங்கத்திலே அந்த அசுத்தத்திலே நாங்கள் பங்கெடுப்பதாக இருந்தால் அதிலே நாங்கள் பங்கெடுப்பதாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு கேவலம் சொற்களே. எந்த நியாயங்களும் அல்லாஹ்விடத்திலே செல்லுபடியாக மாட்டார். சூரத்து நிசாவில் சொல்வதை போன்றே குன்னா முஸ்தஃபீனஃபில் அர்த், நாங்கள் பலவீனவர்கள், நாங்கள் 8%, நாங்கள் 10%, இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்படாது. அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு முடியாதா மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழல் இல்லையா, அங்கே இருக்கக்கூடாது நீ. அதுதான் இஸ்லாமிய சட்டம், அதான் இஸ்லாமிய சட்டம். அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றான், இபாதி அல்லதீன ஆமனு இன்ன அர்தி வாசிஆ, ஈமான் கொண்டவர்களே, யா இபாதி அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, இன்ன அர்தி வாசிஆ, என்னுடைய பூமி விசாலமானது. இலங்கை மாத்திரம்தானா அல்லாஹ்வுடைய பூமி, இந்தியா மாத்திரம்தானா அல்லாஹ்வுடைய பூமி, விசாலமானது. ஆகவே நீங்க வாழ்றது எவ்வளவு காலத்துக்கு, 1000 வருடத்துக்கு வாழ்றதுக்காக இருந்தா தான் பல்லாயிரக்கணக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இல்லை சௌர்களே, அது எல்லாத்தையும் விட மேலானது என்னுடைய ஈமான். ஈமானை பாதுகாத்துக் கொண்டு நான் எந்த அளவு சிரமங்களை நான் சகித்துக் கொண்டு வாழ்ந்தாலும் நாளை மறுமையிலே நிரந்தர சுவர்க்கத்தின் சொந்தக்காரன் என்பதற்காக வேண்டி, அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் கொஞ்சம் இழிவுபட்டோம் என்று சொன்னால், ஏச்சு பேச்சு அடி வாங்கி சொத்துக்களை இழந்தோம் என்று சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு குறையாசவர்களே. அப்ப என்ன சொன்னா, இப்ப எங்களோட சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களோட உடைமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், இதற்காக வேண்டி சகவாழ்வு என்ற அடிப்படையில் அவன் கோயிலுக்கு போய் சர்ச்சுக்கு போய் பசலைக்கு போய் அதை சிலைகளை துடைச்சி கொடுக்குற மக்கள் கூட இருக்காங்க. பத்தமையில் மீடியாவில் எவ்வளவு கேவல சொற்களே, அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அப்ப நம்ம என்ன செய்கின்றோம், இன்டெரக்டாக நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த செருக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். நேரடியா சொல்லல, சில பேர் சொல்றாங்க செருக்குன்னு சொன்னா சிலைக்கு முன்னால போய் கும்பிடுறது. சிலைக்கு முன்னால யாரு போய் கும்பிட்டது? அபூலஹபும் அபூஜஹலும் அந்த மக்கத்து காவிர்களும் சிலைகளுக்கு முன்னால் போய் கும்பிட்ட நேரத்திலே அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, ஏன்ப்பா இந்த சிலைகளை கும்பிடுறீங்க? அவங்க சொன்னாங்களா, இவர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள், எங்களுக்கு உணவளிக்கின்றார்கள். இல்லை, இவ்வளவுஹும் வானம் பூமிகளை படைத்தவன் யார் என்று அபூஜஹல்ட்ட கேட்டாலும் அவங்க அல்லாஹ்ன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஏன் நீங்கள் இந்த சிலைகளை வணங்குகின்றீர்கள் என்று சொன்னால், இந்த சிலைகள் அல்ல இவர்களுக்கு உரியவர்கள், இந்த சிலைகளுக்கு உரிய நல்ல மக்கள் எங்களிடத்தில் இருக்கின்றார்கள். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்து எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு இதைத்தான் சிறுக்கன் சொல்லுகின்றான் அல்லாஹ். அல்லாஹ் எதை சிறுக்கன் சொல்லல, அவங்க யாரும் சிலைகளை வணங்கக்கூடிய நேரத்தில் இந்த சிலைகள் தான் எங்களுக்கு சோறு போடுதுன்னு சொன்னாங்களா? இல்லை. இந்த சிலைகள் தான் எங்களுக்கு பிள்ளை பாக்கி தருதுன்னு சொன்னாங்களா? இல்லை. ஆகவே எங்கட மக்கள் அந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க, எங்கட மக்கள் சில தர்காக்கள்ல போய் மண்டி அடிக்கக்கூடிய நேரத்திலே அங்கே உள்ளவர்களின் மூலமாக எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப அபூஜஹலுடைய சிற்கை விடவும் மோசமான சிற்கை எங்களுடைய மக்களை சிலர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சோர்களே, இதெல்லாம் எந்த நிலையில வந்தது? அந்த காவிர்களுடன் இரண்டர கலந்து அவர்களுடைய கலாச்சாரங்களால் உந்தப்பட்டு தாக்கப்பட்டதன் மூலமாக வந்தது. அல்லாஹ் ஒரு ஈமானிய சூழலை எங்களை வாழ வைத்திருக்கின்றான். இதற்கு பிற்பாடும் நாங்கள் மீறினோம் என்று சொன்னால், நாட்டிலே நிர்பந்த சூழ்நிலைகளில் செய்யக்கூடியவர்கள் விதிவிலக்காக இருக்கலாம், அல்லாஹுடைய பார்வையிலே சில சமயம் அவர்களுக்கு சில மன்னிப்புகளை அல்லாஹு தாலா கொடுப்பான். உஸாமா ரழியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் அதாவது கொலை அச்சுறுத்தல் வழங்கப்படுகின்றார்கள், நபியை திட்டவில்லை என்ன கொலை செய்வேன்னு சொன்னாங்க. அப்பொழுது வேதனையோட உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி கொஞ்சம் ஏசுறாங்க, அதுக்கு பின்னாடி விடுதலை செஞ்சுட்டாங்க. உடனடியாக ஓடோடி வராங்க, மன வேதனை மன உறுத்தல், அல்லாஹுடைய தூதரை திட்டி விட்டேனே, யா ரசூலல்லாஹ் இப்படியாக சம்பவம் நடந்தது, என்னை அழைத்து சென்றே எனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தார்கள், உங்களை திட்டாத நேரத்திலே என்னை கொலை செய்து விடுவேன் என்று சொன்னார்கள். உடனடியாக நான் என்னுடைய மனசிலே உங்களுடைய பாசம் தானே பொங்கி இருக்கின்றது, அதை மிகைத்து நான் ஒரு வார்த்தை உங்களை திட்டிவிட்டேன் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்? நபியை ஏசினா மார்க்கத்தை ஏசினதற்கு சமன், மார்க்கத்தை ஏசினா அல்லாஹுவை வெறுத்ததற்கு சமனாகிவிடும். நபி அவர்கள் மௌனம் சாதிக்கின்றார்கள், குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. இப்படியான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இல்லமன் உக்ரிஹா வகல்புஹு முத்மைன்னு பில் ஈமான், யாருடைய உள்ளத்திலே ஈமான் வியாபித்து ஈமான் முழுமையாக இடம் பிடித்திருக்கக்கூடிய நேரத்தில் வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு குற்றமில்லை. நபி அவங்க சொன்னாங்க, இன்னும் ஒரு தடவை உனக்கு இந்த நிலை ஏற்பட்டால் இயேசு பரவாயில்லைன்னு சொல்லி நபி அவங்களே சலுகை கொடுத்தாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஈமானங்கள் இருக்குதா? அப்ப நிர்பந்தமான சூழ்நிலையில நாட்டில், இலங்கையில, இந்தியாவில, வேற எங்கேயாவது ஒரு நாட்டில் என்ன செய்யறதே, ஆயுதத்தை காட்டி நீ அதாவது இஸ்லாத்தில் இருந்து வெளியேறவில்லை, என்ன உன கொலை செஞ்சிருவேன்னு சொன்னா, ஈமான உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொண்டு குஃப்ருடைய வார்த்தையை சொன்னா அவனுடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இங்கதான் நடக்குது, இங்கதான் நடக்குது சோர்களே. அனுமதி இல்லை, மார்க்க அடிப்படையிலே சட்ட அடிப்படையிலும் அனுமதி இல்லாத ஒரு வைபவம் நடக்கின்றதே. அந்த இடத்துக்கு சென்று அந்த நேரத்தில் மரணம் வந்துட்டதுன்னு சொன்னா அதோட கேவலம் என்ன? அந்த நேரத்தில் மூத்து வந்து விட்டதுன்னு சொன்னா, மூத்துக்கே காலம் இல்லை நேரம் இருக்கின்றார் சொல்களே, அந்த நேரத்தில் மூத்து வந்து விட்டதுன்னு சொன்னால் எந்த மனிதன் உலகத்திலே எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான், அதே நிலையில் எழுப்பப்படுவான். ஆகவே அந்த காவிர்களோடு சேர்ந்தே அந்த ஷிர்க் கலந்த நேரத்திலே நாங்கள் நாளை மறுமையிலே எஜமானனுக்கு முன்னால், ரஹ்மானுக்கு முன்னால் எழுந்திருப்பதற்கு யாரும் தயாராகுவோமா? ஆகவே சொல்களே, இதிலே கொஞ்சம் 50-50 இருந்தவர்கள், கொஞ்சம் சந்தேகத்தோடு இருந்தவர்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கின்றோம். இது ஈமான் சார்ந்த விடயம், எங்களுடைய கொள்கை சார்ந்த விடயம். ஆகவே மிக கவனமாக நிதானமாக நாங்கள் செயல்பட வேண்டும். இதிலே கலந்து கொள்வதற்கான எந்த ஒரு இம்மி அளவு நியாயம் மார்க்கத்திலே கிடையாது, அனுமதி அறவே இல்லை என்பதை நான் சொல்லவில்லை, மார்க்க அறிஞர்களுடைய விளக்கமாக இந்த இடத்திலே சொல்லி நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம்.